ஜன மந்தார ஞானவன சஞ்சாரா பக்தவத்சல பார நித்ய நிர்மலா தோரா இன்னரூபவா பக்தவத்சல பார நித்ய நிர்மலா தோரா இன்னரூபவா சத்ய சுந்தரா சுவாமி தத்துவசீலரா பிரேமி சத்ய சுந்தரா சுவாமி தத்துவசீலரா பிரேமி பக்தவத்சல பாரா நித்ய நிர்மலா தோரா நின்ன ரூபவா தாங்க நின்ன சௌமிய ரூபா நீ தோருபா தன்னு தாங்க நின்ன சௌமிய ரூபா நீ தோருபா பக்தவத்சல பாரா நித்ய நிர்மலா தோரா நின்ன ரூபவா தேகி எந்தர கோடி பலவீவ தந்தே பாகி எந்தர திவ்ய பத தருவையின்றே நேகமயி நின்ன சுபநாம ஜப ஒன்றே நேமதிந்த அச்சரித லீவனக்கு வந்தே தாரையனு கரவ கார்முகிலே துரிதாந்த காரவனு ஹரி தேசவாகலே பரதிந்த மைதோரு பவபாசநாத ஹரஹர மகாதேவ கைலாசவாச கைலாசவாச சோமசேகர பிரேமசாகர கோரிக்கை தீரிசையா மௌனவே நிது மங்களான பின்னக மன்னிதையா சோமசேகர பிரேமசாகர கோரிக்கை தீரிசையா தாழலாரனு பாலலோச்சன இபரிதா பவனா தாழலாரனு பாலலோச்சன இபரிதா பவன தாக்கு தாக்கி சாவதானத பிங்கத பின்னானா தாக்கு தாக்கி சாவதானத பிங்கத பின்னானா மௌனவே நிது மங்க ಮಂಗಳಾನನ ಭಿನ್ನರ ಮನ್ನಿದೆಯ ಸೋಮಶೇಖರ ಪ್ರೇಮ ಸಾಗರ ಕೋರಿಗ ದೀರ್ಷಯ ಶಂಕರ ಶಿವಶಂಕರ ಭಯಂಕರ ಅಭಯಂಕರ ಶಂಕರ ಶಿವಶಂಕರ ಭಯಂಕರ ಅಭಯಂಕರ ಶಂಕರ ಶಿವಶಂಕರ ಭಯಂಕರ